மனசுக்கு ராஜா வாங்குங்கடா, வெள்ளியில் பூஜா, நீ கேட்டா கேட்டத கொடுப்பேன், கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா வெள்ளி பூஜா. நீ கேட்டா கேட்டத கொடுத்தேன் கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா. ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை.